மாலுமா டோலுமா சலங்கடி மாலுமா தெச்சி கலிஜின்னு கிராக்கி ஊட்டா சாலுமா. கல்லு கொத்து விட்டா கலகலே பல்சின்னு பல பலக்குது மிட்டா மேல லோக்கலே. ராங்காராவாத ரவுடியான ஜோவாதா துட்டா குத்து புட்டா குத்து உயிர் சோவாதா. போச்சரி முக்க சீனு போருடா மட்ட பண்ணி புட்டா மஜா மேல பேருடா. சலங்கடி மாலுமா தெச்சி கலிஜின்னு கிராக்கி ஊட்டா சாலுமா. அரிக்கல்லு கறிக்கல்லு கொத்து ஊட்டா கலகலே பல்சின்னு பல பலக்குது மிட்டா மேல லோக்கலே. கலே